രാമാനുജയാപാത്രം ജ്ഞാനവൈരാഗ്യഭൂഷണം ശ്രീമദ്വേങ്കടനാഥാര്യം വന്ദേ വേദാന്തദേശികം ലക്ഷ്മീനാഥസമാരംഭാം നാഥയാമ്യമധ്യമാം അസ്തദാചാര്യപര്യന്താം വന്ദേ ഗുരുപരമ്പരാം ശ്രോനിത്യമച്യുതപദാംബലിയുഗ്മരുത്പവ്യാപോതസ്തവിതരാണി പ്രണായ മേനേ അസ്മദ്ഗുരോർഭഗവതോ ശിവൈകിസിംഗോ രാഗാനുഗശ്ചിതരണോ ശരണം പ്രപദ്യേ ശ്രീകൃഷ്ണദേശികപദാംബജഭൃംഗരാജം വേദാന്തലക്ഷണമുനീന്ദ്രകൃപാത്മബോധം ത്രയ്യന്തദേശികേകീന്ദ്രചടാരിമൂർത്തിം ഗോപാലദേശികശിഖാമണിമാശ്രയാമഃ ശ്രീരംഗനാഥഗുരുപാദസരോജഹംസം വേദാന്തദേശികപദാംബജഭൃംഗരാജം ശ്രീമദ്ധീന്ദ്രശതഗോപതയാളും വേദാന്തലക്ഷണം ശരണം പ്രപദ്യേ അഖിലഭുവനരക്ഷാസാധനായാവതീർണ്യേ കുമതികലീലാസദ്ധ്വാന്തരിഗ്വാൻസുജാലേ നിരവധികരുണാബ്ധൗ വേദചൂടാ ഗുരൗ മേ ഭവതു പരമഭക്തിഃ ശ്രീതിഥൗ വെങ്കടേശേ. ശബ്ദപ്രമാണം എന്നീ പ്രമാണത്തെ പറ്റി പാട്ടുണ്ടിരിക്കും. പ്രത്യക്ഷം, അനുമാനം, ശബ്ദം എന്ന മൂന്ന് പ്രമാണങ്ങളിലെ മൂന്നാമതായി എടുക്കക്കൂടിയത് ശബ്ദപ്രമാണം. ശബ്ദം എന്നാൽ വാക്യം എന്നർത്ഥം സമയം. ഒരു വാക്യത്തിനാലേ നമുക്ക് ഏതാവ് വിഷയം തെരിയ വരുമാനാൽ അപ്പോൾ അത് ശബ്ദപ്രമാണമാണ്. അത് വാക്യം നമുക്ക് പ്രമാണമാക ഇരിക്കു. ശബ്ദപ്രമാണം ரொம்ப முக்கியமா இருக்கு. வாக்கியத்தினால தான் பல விஷயம் நமக்கு தெரிய வருது. குறிப்பாக சொல்ல போனா நம்ம புத்திக்கு எட்டாத விஷயங்கள் எல்லாம் வேத வாக்கியங்கள் தான் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஈஸ்வரன் இருக்கான் என்னும், ஈஸ்வரன் ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டிக்கிறான் என்னும், ஈஸ்வரன் ஜீவர்களுக்கு ரட்சகனாக இருக்கான் என்னும், ஈஸ்வரன் மோட்சத்தை கொடுக்குறான் அப்படின்னும், இல்ல மோட்சம் இன்னும் ஒண்ணு இருக்கு அப்படின்னும், இதெல்லாமே சொல்றது வேதம் தான், வேத வாக்கியங்கள் தான். இது சப்த பிரமாணத்தில் தான் சேரும். இந்த விஷயங்கள்லாம் பிரத்யக்ஷமா பார்க்க முடியாது, அனுமானத்தினாலே ஊகிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. ஏன் அனுமானத்தினால ஊகிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுன்னா, அனுமானம் அவ்வளவு தூரம் போகாது. ஈஸ்வரன் இருக்கான் அப்படிங்கறத அனுமானத்தினால ஊகிச்சு தெரிஞ்சுக்க முடியாதுங்கிறாங்க. வேதம் சொல்றதுக்குப்படினாலும் ஈஸ்வரன் இருக்கான்னு தெரியுது. ஏன் ஊகிக்கலாமே அனுமானத்தினாலே? இந்த பர்வதங்கள், இந்த சமுத்திரங்கள், இந்த பூமி, இந்த சந்திரன், இந்த சூரியன், இதையெல்லாம் சிருஷ்டிச்சவன் ஒருத்தன் இருக்கணும், அவன் தான் ஈஸ்வரன் அனுமானம் பண்ணலாமே அப்படின்னா, அந்த அனுமானம் நம்ம நினைச்ச மாதிரி வராது. ஒரு கர்த்தா இருக்கான், சிருஷ்டிச்சவன் ஒருத்தன் இருக்கான் அப்படின்னா, அந்த கர்த்தா நம்மள மாதிரி இருக்கான் ஆயிடும். எப்படியானா லோகத்துல பெரிய பெரிய கட்டடங்களை எல்லாம் சிருஷ்டிக்கிறவன் இருக்காலும், பெரிய பெரிய கட்டடங்களை கட்டுறவன்லாம் இருக்காலும், அந்த மாதிரி உலகத்தை கட்டினவன் அப்படின்னு ஏற்பட்டா இவனுக்கு சமமா ஈஸ்வரன் ஆயிடுவான். ஆனா ரெண்டு பேருக்கும் வித்தியாசம் உண்டு. இங்க லோகத்துல நாம பாக்குற கர்த்தா அப்படிங்கிறவனுக்கு கை கால் எல்லாம் உண்டு. ஈஸ்வரனுக்கு கட்டுறதுக்கு கை கால் எல்லாம் தேவை கிடையாது. இந்த லோகத்துல இருக்கிற கர்த்தாங்கிறவன் கர்மத்துக்கு வசப்பட்டவன். ஈஸ்வரங்கிறவன் கர்மத்துக்கு வசப்பட்டவன் இல்லை. இந்த லோகத்துல இருக்கிற கர்த்தாவா இருக்கிறவனுக்கு ஞானம் சக்திகள் எல்லாம் குறவா இருக்கும். அவன் அந்த அந்த கட்டடத்தை கட்டவன் கட்டடத்தை மாத்தம்தான் கட்டுவானே தவிர வேற வேணாலும் வேற விஷயம் செய்கிறேன். ஒரு பானை பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியாது. அதுக்கு குய வந்தவன் வரணும். இல்ல துணி செய்ய முடியுமா அப்படின்னா அதுக்கு நெசவாளி தான் வரணும். கட்டடம் கட்டுறவன் வேணாம், கட்டடக்காரன் பேச்சுள்ள வரா ஒருத்தன் கட்டிடுவானே தவிர அது இருக்க அந்தந்த ஆள் தான் முடியும். அவனுக்கு இந்த காரியம் செய்ய முடியாது, இவனுக்கு அந்த காரியம் செய்ய முடியாது. இப்படிதான் லோகத்துல கர்த்தாக்கள்லாம் இருக்கா. ஆனா ஈஸ்வரனும் சர்வஜனா இருக்கான், சர்வசக்தனா இருக்கான். அவனால முடிஞ்சதுமே எதுவுமே கிடையாது, முடியாததுனே எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கு. அவன் கர்ம வசனே கிடையாது. ஏன்னா இவாளுக்கு ஞானம் குறைஞ்சதுக்கு காரணம் கர்மம், அவனுக்கு கர்மமே கிடையாது அப்படின்னு நம்ம எல்லாம் காட்டிலும் விலட்சணமா, நம்ம எல்லாம் காட்டிலும் வித்தியாசமா ஒருத்தன் கர்த்தாவா இருக்கான் ஈஸ்வரன் சொல்றோம். அதை நம்ம அனுமானம் பண்ண முடியாது. நம்ம பண்ற அனுமானத்தினால நம்மள மாதிரி ஒரு கர்த்தா இருக்கான்னு அவங்க தவிர வித்தியாசமான ஒருத்தன் இருக்கான்னு அனுமானம் பண்ண முடியாது. ஆனா ஈஸ்வரன் இருக்கான்றது அனுமானம் பண்ண முடியாது. ஈஸ்வரன் மாத்திரம் இல்ல, மோட்சம் ஒண்ணு இருக்குன்னு இருப்போம், அதையும் அனுமானம் பண்ண முடியாது. அதனால புண்ணியம்னோ பாபம்னோ ஈஸ்வரனோ மோட்சம்னோ சொர்க்கம்னோ நரகம்னோ எதையுமே அனுமானத்தினால பண்ண முடியாது. அனுமானம் சில பரிமிதிகளுக்கு உட்பட்டு, சில எல்லைகளுக்கு உட்பட்டு, அதை தாண்டி அனுமானம் பண்ண முடியாது. உதாரணம் சொன்னா, ஒருத்தன் நெருப்பு அனுமானம் பண்ணான், புகையை வச்சு நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணான். அந்த நெருப்பு சுடுமா சுடாதா அப்படின்னு கேட்டா சுடாதுன்னு ஆகும். ஏன் அப்படின்னா, நான் அனுமானம் பண்ண நெருப்பு சுடாதுன்னு நான் அனுமானம் பண்ணிருக்கேன் அப்படின்னா அனுமானம் தப்பு. ஏன்னா பொதுவா எல்லா நெருப்பும் சுடதான்னு சொல்றது, அப்ப நீ அனுமானம் பண்ண நெருப்பும் சுடதான் சொல்லும், அது மாத்திரம் சுடாதுன்னு சொல்ல முடியாது. அதான் அனுமானத்தாலே நம்ம ஊகிக்கிற வஸ்து எல்லாம் நாம பாக்குறதுக்கு ஏத்த மாதிரிதான் இருக்கும், ஏதோ ஒரு வித்தியாசம் அனுமானம் பண்ண முடியாது. அதனால இந்த விஷயத்துல எப்ப பிரத்யக்ஷம் கிடையாதோ, எப்ப அனுமானமும் கிடையாதோ, அப்ப சப்தந்தான் பிரமாணம். வேதம் சொன்னபடினாலே ஈஸ்வரன் இருக்கான், வேதம் சொன்னபடினாலே மோட்சம் இருக்கு, வேதம் சொன்னபடினாலே மோட்சத்துக்கு உபாயம் இது அப்படின்னு நம்ம போகணும். அதனாலதான் சாஸ்திர யோனித்வாதம் சூத்தமே எழுதியிருக்காரு வியாசர். பரபிரம்மமான பகவான் ஈஸ்வரன் நாராயணன் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரே பிரமாணம் சாஸ்திரம் அப்படிங்கிறது. சாஸ்திரமா வேதம், வேதங்கிற சாஸ்திரம் தான் பிரமாணம் அப்படிங்கிறது. ஈக்க முடியாது, அனுமானம் பண்ண முடியாது, பிரத்யட்சம் பார்க்க முடியாது அப்படின்னு. ஆக சப்த பிரமாணம் தான் நமக்கு இந்த சாஸ்திரத்துல ரொம்ப முக்கியமா இருக்கு. ஈஸ்வரன் மாத்திரம் இல்ல, மோட்சத்தை பத்தியும் சொன்னேன். மோட்சத்தை பத்தி பல பேர் பல விதமா வாவா சொல்றா, எத்தனையோ மதங்கள் இருக்கு, எத்தனையோ மதங்கள்ல எல்லாரும் மோட்சத்தை பத்தி சொல்றா. நம்ம சொல்ற மோட்சத்துக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் என்னன்னு கேட்டா, நமக்கு சப்தம் பிரமாணம், அவளுக்கு அனுமானம். மோட்சம் இப்படி இருக்கலாமே அப்படின்னு ஊகிக்கிறாவா, மோட்சங்கிறது இப்படி இருக்கலாமே, மோட்சங்கிறது அப்படி இருக்கலாமே அப்படின்னா ஊகிக்கிறா. ஜெயின மதத்துல மோட்சம்னா என்ன கேட்டா, ஜீவாத்மா மேல போயிட்டே இருப்பானுதான் மோட்சங்கிறா, மேல மேல மேல போயிட்டே இருப்பான், அதுதான் மோட்சம் அப்படிங்கிறா. வைசேஷிக மதத்துல மோட்சம்னா என்ன கேட்டா, ஜீவாத்மாவுக்கு சுகமும் கிடையாது, துக்கமும் கிடையாது, ஞானமும் கிடையாது, இச்சையும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, ஒண்ணுமே இல்லாத இருக்கிற ஜீவாத்மா தான் மோட்சம் அப்படிங்கிறா. கல்லு மாதிரி இருப்பானா, பாறாங்கல் மாதிரி. இதெல்லாம் இப்படி சொல்றதுக்கு காரணம் அவ சொல்றா, அவர் யுக்தி சொல்றா, யுக்தியை சென்று ஸ்தாபிக்கிறார். ஆனா அதை கண்டிக்கிறார், எப்பவுமே ஒரு யுக்தினால ஒரு விஷயத்தை ஸ்தாபிக்க முடியாது, யுக்தினால ஸ்தாபிச்சா அந்த விஷயம் நிக்காது. ஏன்னா அதை காட்டிலும் பிரபலமான ஒரு யுக்தி ஒண்ணு வந்தா இது தள்ளிடும். ஆனா நம்ம சொல்ற மோட்சங்கிறது என்னன்னு கேட்டா, வேதத்துல இருக்கு, யுக்தி இல்லை. இது வேதத்துல சொன்னதுக்கு நாம சாதிக்கணும். வேதம் நித்தியமானது, வேதத்துல எந்த தோஷமும் கிடையாது. சொல்றவர்னு ஒருத்தர் இருந்தா தானே அதுல நீ தோஷம் வரும், சொன்னவரே யாரும் கிடையாது, அனாதியா இருக்கு. அதனால வேதத்துல மோட்சம்னா என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டா, ஜீவாத்மா மாணவன் கர்மபந்தத்தை எல்லாம் விட்டுட்டு தன்னுடைய சுரூபத்தோடு கூட, தன்னுடைய ஞான சுரூபத்தோடு இருக்கிறவன், பரமாத்மாவுக்கு தாசனா இருக்கிறதுதான், அதை உணர்ந்து அனுபவிக்கிறது தான் மோட்சம் அப்படின்னு வேதம் உபனிஷத்தில் எடுத்து சொல்லும் போது, இது ஒன்றும் வந்து அனுமானம் கிடையாது, ஊகம் கிடையாது, கற்பனை பண்ணி கொள்றதெல்லாம் எதுவும் கிடையாது. அதான் சொல்றதுக்கு நாம ஏத்துக்கிறோம், அவ்வளவுதான். உனக்கும் வேதத்தில் நம்பிக்கை இருந்தா நீ ஏத்துக்கோ, நம்பிக்கை இல்லைன்னா நாசமாகும், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால சப்த பிரமாணம் அப்படிங்கிறது இத்தனை பிரதானமா இருக்கு, ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்குதான் இந்த சாஸ்திரங்கள்லாம் வந்திருக்கு. பிரத்யட்சமா இருக்கிற தெரியற விஷயத்த பிரத்யட்சமா தெரிஞ்சிட போறோம், அதுக்கு சாஸ்திரம் முக்கியம் இல்லை. ஆனா சப்தத்தினால வேதத்தினாலே தெரிய வேண்டிய விஷயங்களை வேதத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும், வேற இதனால தெரிஞ்சுக்க முடியாது. பிரளயம்னு ஒண்ணு இருக்கு, சிருஷ்டின்னு ஒண்ணு இருக்குன்னு வேதம் எடுத்து காமிக்கிறது, நாம எப்படி அனுமானம் பண்ண முடியும்? பிரளயம் இருக்கு, சிருஷ்டி இருக்குன்னு வேதம் சொன்னாதான் நமக்கு தெரியும். அப்ப பிரளயம் இருக்கு, சிருஷ்டி இருக்குன்னு சொன்னாதானே சிருஷ்டிக்கிற ஒருத்தர் இருக்காருங்கிற சொல்ல முடியும். பிரளயங்கிறது எப்படி இருந்து எப்படி அனுமானம் பண்ண முடியும்? பிரளயம்னா எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும்? அதனால இது போன்ற விஷயங்கள்ல அதீந்திரியமான விஷயம் அப்படின்னு அதெல்லாம் அத்தீந்திரியனா நம்மளுடைய இந்திரியங்களுக்கு தெரியாத விஷயங்கள்ல பிரதம்தான் பிரமாணம். அனுமானங்கிறது என்ன கேட்டா, இந்திரியங்களுக்கு தெரிஞ்ச விஷயமே தான் சில சமயம் இந்திரியங்களுக்கு தெரியாத போது அப்ப அனுமானம் பண்ணும். உதாரணமா நெருப்பையே பல தடவை பார்த்திருக்கான், ஆனா அன்னைக்கு ஒரு நாள் நெருப்பு தெரியல போக மட்டும்தான் தெரிஞ்சது அப்படின்னா அப்ப நெருப்பு இருக்குன்னு அனுமானம் பண்ணான். நெருப்பையே பார்க்காத ஆசாமி இல்ல, பார்த்திருக்கிறவன் தான். நெருப்ப பார்த்திருக்கிறவன் இன்னைக்கு கண்ணுக்கு தெரியாம இருக்கும்போது அத அனுமானம் பண்றான். எத்தனை தடவை மாடு பார்த்திருக்கான், ஒரு சமயம் மாடு தெரியல, மாட்டினுடைய கொம்பு மட்டும் தெரிஞ்சுது. செவத்துக்கு பின்னாடி மாடு இருக்கு, மாடு மறைஞ்சிருக்கு, கொம்பு மட்டும் தெரிஞ்சதுன்னா அப்ப மாடு இருக்குன்னு அனுமானம் பண்ணிக்கிறான். மாடு பார்க்காதவன் இல்லை, இவன் பார்த்தவன் தான். அதனால பிரத்யக்ஷமா தெரியக்கூடிய விஷயமே சில சமயம் பிரத்யக்ஷமா தெரியாம இருக்கும்போது அனுமானம் பண்ணும். நல்ல வாசனை வந்தா அதை வச்சு புஷ்பத்தை அனுமானம் பண்ணலாம். ஏன்னா இந்த வாசனையும் புஷ்பத்தையும் முன்னாடியே அனுபவிச்சிருந்தான். ஒரு ரசம் இருந்தால் அந்த ரசத்தை வச்சு அந்த ரசம் உள்ள பதார்த்தம் இது அப்படின்னு அனுமானம் பண்ணலாம். ஏன்னா அவன் முன்னாடியே அனுபவிச்சிருக்கான். பிரத்யக்ஷத்தினாலும் நாம் எதை அனுபவிச்சோமோ அதுக்கு தான் அனுமானம் வரும். ஆனால் சப்தங்கிறது அப்படி இல்லை. இந்த பிரத்யக்ஷம் அனுமானம் இது ரெண்டும் வராத விஷயத்தில் கூட சப்தம் வரும். அவர் சொல்றார் நான் நம்புறேன் அப்படின்னு வந்துடும். அப்படி இருக்குன்னு வேதம் சொல்லியிருக்கு, அதனால் நான் நம்புறேன். பொன்னி பாபத்தை பற்றி வேதம் சொல்லியிருக்க நான் நம்புறேன் அப்படின்னு வந்துடும். இந்த சித்த பிரமாணம் இருக்கவே தான் வேதாந்த சாஸ்திரமே நிக்கிறது. ஏன்னா பிரம்மம்னா அதுவே தான் வரும், சப்தத்தினால் தானே பிரம்மம்னு ஒன்று ஏற்படும். ஆனால் இது ரொம்ப பிரதானமான ஒரு சாஸ்திரமா, இந்த பிரமாணம் ரொம்ப பிரதானமானது சப்தங்கிற பிரமாணம். அதனால இதை பற்றி பெரிய பெரிய சர்ச்சைகள்லாம் பண்ணியிருக்காங்க. சப்தம்னா வாக்கியம்னு சொன்னேன். ஆனால் ஒருத்தன் வந்து ஏமாத்தணுங்கிறதுக்காக ஒரு வாக்கியம் சொன்னால் அந்த வாக்கியம் பிரமாணமாகுவானா ஆகாது. அதனால ஆத்த வாக்கியம் சப்தகான்னு போட்டிருக்கான். ஆத்தன்னு சொல்லணும், உண்மையை சொல்றவனா இருக்கிறவன் சொன்ன வாக்கியம் சப்தம் அப்படின்னு சொன்னா. ஆனால் வேதத்தை யாருமே சொல்லல, யாரும் சொல்லாம அனாதியா இருக்கு. அதனால வேதம் தான் முக்கியமான பிரமாணம். அதனால என்ன பண்ணணும், ஆத்த வாக்கியம் சொல்றது காற்றம், அனாத்த அனுச்சரிதம் வாக்கியம்ங்கிற தேசிய பொய் சொல்றவன் சொல்லாத வாக்கியம் எதுவோ அது பிரமாணம் அப்படின்னு. பொய் சொல்றவன் சொல்லாத வாக்கியம் அப்படின்னா வேத வாக்கியம், பொய் சொல்றவன் சொல்லாத வாக்கியம் லோக வாக்கியமும் ஆகும். லோகத்திலையும் எத்தனையோ ஆப்தர்கள்லாம் இருக்கா, நல்லவாள்லாம் இருக்கா, அவெல்லாம் உபதேசம் பண்றா, அதெல்லாம் பிரமாணமா இப்படின்னு ஆரம்பிச்சு இந்த சப்த பிரமாணத்தை பத்தி விஸ்தாரமா சாதிக்கிறார். நியாய சாஸ்திரத்திலையும் மீமாங்கா சாஸ்திரத்திலையும் வேதாந்த சாஸ்திரத்திலையும் எல்லாரும் வருங்கி வச்சிருந்து இந்த சப்த பிரமாணத்தை பத்தி நிறைய விசாரங்கள் பண்ணியிருக்கா. அதெல்லாம் பத்தி தான் இனிமே திருமா இந்த திருநாமங்கள்ல வரப்போகுது. இன்னொரு 7-10 திருநாமத்துல அதுதான் வரும். இது தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல சப்த பிரமாணத்தை பத்தி சரியா தெரிஞ்சுக்கணும். ஒரு வாக்கியம் சொன்னா நமக்கு எப்படி அர்த்தம் வருது அது சரியா தெரிஞ்சுக்கணும். ஒன்று, ரெண்டாவது இங்க வந்துருக்கு இனிமே வரக்கூட திருநாமங்கள் எல்லாமே இந்த சம்ஸ்கிருதம் படிச்ச வாழ்க்கைதான் புரியும். ஏன்னா சம்ஸ்கிருத பாஷையை அடிப்படையா வச்சு வந்திருக்கு வாக்கியம். வருது சம்ஸ்கிருத பாஷையில ஒரு வாக்கியம் இருக்குன்னு வச்சுக்கோம், அந்த வாக்கியத்துக்கு நாம எப்படி அர்த்தம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கறத வச்சுன்னு வந்திருக்கு. அதனால அடிப்படையான ஒரு சம்ஸ்கிருதம் இலக்கணம் தெரிஞ்சாதான் இந்த திருநாமங்கள் எல்லாம் புரியும். அப்படி அமைஞ்சிருக்கு. நமக்கு சித்தாந்தம் என்னன்னு கேட்டான்னா, பாஷைகள்லயே மூலமான பாஷை சம்ஸ்கிருத பாஷை, மற்ற பாஷை எல்லாம் அதுலேருந்து மருவி வந்தது. மருவி வந்ததுன்னா அதுலேருந்து கொச்சையா வந்தது. ஒரு பாஷையே கொஞ்சம் வருஷம் ஆச்சுன்னா அது கொச்சையா போய் அப்புறம் வேற ஒரு இடத்துல அதுவே வேற ஒரு பாஷையாயிடும். பொதுவாக எல்லா பாஷையுமே இப்படி வந்தது தான். எந்த பாஷையும் ஆனாலுமே பிற்காலத்தில் வந்தது தான். மலையாள பாஷை வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷம் தான் இருக்கும். தெலுங்கு பாஷை வந்து 1000 வருஷத்துக்குள்ளதான் ஆகுது. அதுக்கு முன்னாடியே இந்த பாஷையெல்லாம் கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் தமிழ்நாட்டிலே 2 பாஷை வந்தாலும் வரும். தமிழே 2 இப்பவே தமிழ் 2 உண்டு. பழைய தமிழுக்கும் இந்த அந்த காலத்து தமிழுக்கும் வித்தியாசம் உண்டு. பழைய தமிழ் அப்படின்னா சங்க தமிழ்னு ஒன்று இருக்கு. 1600 புறநானூறு முதலான இதில் இருக்கக்கூடிய தமிழ், அதில் ஒரு அக்ஷரம் கூட நமக்கு இப்போ புரியாது. அந்த செய்யுள்ள இருக்கிற தமிழ்லாம் ஒரு வரி கூட புரியாது. அந்த தமிழே வேற, இப்ப இருக்கிற தமிழ், நம்ம பேச்சு தமிழே வேற. இந்த பேச்சு தமிழ்ங்கிறது இருக்கு இல்லையோ, இது எத்தனையோ மருவி மருவி வந்திருக்கு. அதனால எல்லா பாஷைக்கும் மூலமா முதல்ல இருந்த பாஷை எதுன்னா சம்ஸ்கிருத பாஷைங்கிறான். அதெல்லாம் வேதம் இருக்கு, அதுலேருந்து வந்ததுதான் எல்லா பாஷையும். அதனால அந்த சம்ஸ்கிருத பாஷையை அடிப்படையா வச்சுன்னு இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன். இதுல ஒரு வாக்கியத்திலிருந்து ஒரு அர்த்தம் நமக்கு வருது வச்சுக்கோம். உதாரணமா ராமன் கிராமத்துக்கு போகிறான்னு ஒரு வாக்கியம் இருக்கு. இதுதான் உதாரணமா சொல்லுவா சம்ஸ்கிருதத்துல, ராமஹா கிராமம் கச்சதி அப்படின்னு. ராமன் கிராமத்துக்கு போகிறான், இந்த வாக்கியத்துல மூணு பதம் இருக்கு. ராமன் ஒரு பதம், கிராமத்துக்குன்னு ஒரு பதம், போகிறான்னு ஒரு பதம். இந்த வாக்கியத்தை ஒருத்தன் சொல்றான்னு வச்சுக்கோ, அப்ப கேட்டவனுக்கு இதை கேட்ட உடனே அர்த்தம் தெரியறதோ இல்லையோ, அது ஒரு பிரகாரம் உண்டு, அர்த்தம் தெரியுது, சட்ட தெரியுங்கிறது சட்டே தெரியும். ஆனா முதல்ல இவன் என்ன பண்றான், ராமன் கிராமத்துக்கு போகிறான்னு மூணு மதங்களையும் கேட்கறான் காதால. அதுல வந்து ராமன் அப்படின்னா என்ன அர்த்தம் உனக்கு தெரியும், அந்த அர்த்தத்தை மனசுல வாங்கிக்கிறான். கிராமத்துக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும், அதையும் மனசுல வச்சுக்கிறான். போகிறான் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியும், அதையும் மனசுல வச்சுக்கிறான். இப்படி தனித்தனியா மூணு அர்த்தம் தெரியும், இந்த மூணு அர்த்தத்தையும் தனித்தனியா வச்சுட்டு இருக்கான் மனசுக்குள்ள இருக்கு. என்ன கேட்டா மூணு பதம் இருக்கு இல்லையோ, மூணு பதத்துக்கு மூணு அர்த்தம் இருக்கு. ஆனா இந்த மூணு பதத்தையும் சேர்த்து வச்சு ஒரு வாக்கியத்துல அவன் சொல்லி இருக்கிறபடினால மூணு பதம் தனித்தனியா இல்லப்போ, மூணு பதையும் அடுத்தடுத்து தொடர்போட சேர்த்து வச்சு ஒரு வாக்கியமா சொல்லிருக்கிறபடினால இந்த மூணு அர்த்தங்களையுமே சேர்த்து வச்சு ஒரு அர்த்தம் ஆக்கணுங்க. ராமன் அப்படின்னு ஒரு அர்த்தத்தையும், கிராமத்துக்குன்னு ஒரு அர்த்தத்தையும், போகிறாங்கிற அர்த்தத்தையும் சேர்த்து வச்சு ஒரு அர்த்தம் ஆக்கி கிராமத்துக்கு போறவன் ராமன் அப்படின்னு ஒரு ஞானம் வந்துடும். மொத்தமா சேர்த்து தனித்தனியா இருக்கிற அர்த்தத்தை எல்லாம் சேர்த்து வச்சு மொத்தமா தெரிஞ்சுக்கலாம். அதுக்குதான் வாக்கிய அர்த்தம் அப்படின்னு, வாக்கியத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு. இந்த அர்த்தத்தை சொல்றது கஷ்டம், நமக்கு என்ன அர்த்தம் புரிஞ்சுது, இப்ப ராமன் கிராமத்துக்கு போறான்னு சொன்ன வச்சுவோம், அப்ப நமக்கு ஏதோ ஒரு அர்த்தம் புரிஞ்சது இல்ல, என்ன அர்த்தம் புரிஞ்சுது அப்படின்னா ராமன் கிராமத்துக்கு போறான்னு புரிஞ்சுதுன்னு அதே தான் நம்ம சொல்லுவோம். ஆனா அதே நல்லா சொல்லணும் அப்படின்னா போறான்னா என்ன, ஒரு உதாரணம் சொல்றேன், போகிறான் அப்படின்னா என்ன அப்படின்னா, போகிறான் போகுதல் அப்படிங்கிறது ஒரு செயல், போதல் அப்படிங்கிற ஒரு செயல். போதல்ங்கிற செயல்னா என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்தை அடைவதற்காக இவன் செய்யற செயலுக்கு போகுதல். இந்த இடம் விட்டாச்சு வேற ஒரு இடத்துக்கு போகணும், வேற ஒரு இடத்தை அடையணும். அப்ப தேசாந்தர பிராப்தி வரணும் அப்படிங்கிறதுக்காக இவன் என்ன செய்யறானோ அதுதான் போகுதல் அர்த்தம். போகிறான் அப்படின்னா ஒரு ஆள் போறான், அவன் அப்ப போயின்னு இருக்கான், வர்த்தமான காலம் நிகழ்காலத்துல இருக்கு. இதெல்லாம் அதுக்கு அர்த்தமா இருக்கு. கிராமத்துக்குன்னா கிராமத்தை குறிச்சுன்னு அர்த்தம், கிராமத்தை குறிச்சுனா என்ன அர்த்தம்னா போற இடம் கிராமம் அப்படின்னு அர்த்தம், போய் கடைசியில சேர்ற இடம் கிராமம் அப்படின்னு அர்த்தம். இப்படிதான் அர்த்தம் இருக்கும் இல்லை. அதனால இந்த அர்த்தங்கள்லாம் இவனுக்கு தெரியுது, போறான்னு வாயால சொல்றேன் தவிர போறான்னா என்ன அப்படின்னா, இந்த இடத்தை விட்டுட்டு இன்னொரு இடத்தை சேருவதற்கான ஒரு செயல் நடக்கிறதுங்கிறது என் மனசுல இருக்கு. ஆனா புரிஞ்சுதான் இருக்கு, சொல்ல மாட்டோம் நாம. பச்சத்தையும் இருக்கு, பச்சத்தையா பாகம் பண்றான்னு இருக்கும், தலிகை பண்ணிக்கிறான்னு இருக்கும். தலிகை பண்றதுன்னா என்ன அப்படின்னா, அரிசியா இருக்கிறது அதை மாறி சாதமாகறதுக்கான ஒரு காரியத்தை இவன் பண்றான். அதான் தலிகை பண்றது, பக்குவமாறதுக்கான காரியத்தை இவன் பண்றான். அப்ப அதே மாதிரி எல்லா பதத்துக்கும் அர்த்தம் இருக்கு, எல்லா அர்த்தமும் இவன் புரிஞ்சுக்கிறான். அப்போ பதங்களை கேட்டப்புறம் வாக்கியத்தினுடைய அர்த்தத்தை எப்படி புரிஞ்சுக்கிறான் அப்படிங்கறத சாஸ்திரக்காரெல்லாம் விளக்கி இருக்கான். அதுல அவளுக்குள்ள அபிப்பிராய வேதங்கள்லாம் நிறைய இருக்கு, அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சொல்றேன். இப்ப அடுத்த ரெண்டு திருநாமத்துக்கு 377வது திருநாமத்துல அன்விதாபி வதனோத்சுகா இருக்கு. அடுத்த திருநாமத்துல அபிஹிதான்வய ஜ்ஞாதா அப்படின்னு இருக்கு. மீமாம்சா சாஸ்திரத்துல ரெண்டு மதம் இருக்கு, அன்விதாபிதான வாதம் என்னும் அபிஹிதான்வய வாதம் அப்படின்னு ரெண்டு மதம் இருக்கு. இரண்டே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். சுருக்கமா நான் சொல்றேன், ஒரு வாக்கியத்தை கேட்ட உடனே அர்த்தம் எப்படி மனசுல ஆகுதுங்கிறதுக்கு ரெண்டு அபிப்பிராயம். பிரபாகர குருன்னு ஒருத்தர் இருந்தார், அவர் மதத்தும்படி என்ன அபிப்பிராயம் கேட்டா, முதல்ல பதங்கள்லாம் தனித்தனியா இருக்கு. இப்ப ராமன் கிராமத்துக்கு போகிறான், மூணு பதங்கள் இருக்குள், மூணு பதத்துக்கும் மூணு அர்த்தம் தனித்தனியே அவனுக்கு தெரியும் இல்லையோ, மனசுக்கும் மனசுக்கு வந்துடும் இல்லையோ. அந்த அப்புறம் அதே பதங்களே ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு ஒரே அர்த்தம், ராமன் ஒரு அர்த்தம், கிராமத்துக்குன்னு ஒரு அர்த்தம், போறான்னு ஒரு அர்த்தம், தனித்தனியே தெரிஞ்சா போறாரு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு கிராமத்தை குறித்துள்ள போகுதல் என்னும் செயலை செய்யக்கூடியவன் ராமன் அப்படின்னு அர்த்தம் வரணும். இந்த அர்த்தத்தை அந்த பதங்களே நமக்கு சொல்லி கொடுக்குது, அந்த பதத்தினாலேயே நமக்கு தெரியுது. பதத்தினுடைய தனித்தனி அர்த்தமும் பதத்தினால் தான் தெரியுது. அந்த அர்த்தங்கள்லாம் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமா இருக்க ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையோ, அதுவும் பதத்தினால்தான் தெரியுது அப்படின்னு ஒரு மதம். இன்னொரு விதத்துல என்ன சொல்றான்னு கேட்டா, தனித்தனி அர்த்தம் தான் பதத்தினால தெரியும், ஒட்டு மொத்தமா சேர்த்து வச்சு வரக்கூடிய முழு அர்த்தம் இருக்கும் இல்லையோ அது பதத்தினால தெரியாது, அது அந்த அர்த்தத்தினால தெரியும் அப்படிங்கிற. பதத்தினால ஒரு அர்த்தம் தெரியும் இல்லையோ, அந்த அர்த்தத்தினாலதான் இது தெரியும் அப்படிங்கிற. இது பாட்ட மீமாம்சர மதம், இதுக்கு அபிஜிதான்மய வாதம் அப்படின்னு பெயர். ராமன் கிராமத்துக்கு போகிறான்னு சொல்லும் போது தனித்தனியா அர்த்தம் முதல்ல தெரியுது, ராமன் ஒண்ணு கிராமத்துக்கு அர்த்தம், போகிறான் அர்த்தம், தனித்தனியா தெரியுது. அந்த அர்த்தம் இருக்கும் இல்லையோ அதை வச்சுட்டு அவன் ஒட்டுமொத்தமா சேர்த்து ஒரு அர்த்தத்தை அந்த அர்த்தத்தினால தெரிஞ்சுக்கிறான். முதல் மதத்துல பதத்தினால் தெரிஞ்சுக்கிறான், இரண்டாவது மதத்துல அர்த்தத்தினால தெரிஞ்சுக்கிறான் அப்படின்னு வித்தியாசம் இருக்கு. அர்த்தத்தினால போய் ஒரு அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரும். ஆனா அவன் நிறைய உதாரணம் சொல்லியிருக்கான். ஒரு உதாரணம், கதை எழுதுறவர் இல்ல கவிதைகள் எழுதுறவெல்லாம் ஒரு அர்த்தத்தை மனசுல வச்சுட்டுதான் கவிதைகள் எழுதுற, அவா புதுசு புதுசா அபூர்வம் அர்த்தத்தை கற்பனை எல்லாம் பண்றாள்யோ, அந்த ஞானங்கள்லாம் எப்படி வந்தது? பதம் கிடையாது, பதம் இனிமேதான் நம்ம எழுத போறான். அதாவது நம்ம கவிதையை படிக்கும்போது நம்ம முதல்ல பதத்தை படிச்சிடறோம், அதுக்கப்புறம் கவிதை நமக்கு கவிதைக்கு அர்த்தம் தெரியுது. ஆனா கவிதையை எழுதுறவன் முதல்ல அர்த்தத்தை வச்சுட்டு தான் கவிதை எழுதுவான். அப்ப அவனுக்கு அந்த அர்த்தம் எப்படி மனசுல கிடைச்சது அப்படின்னா அதுக்கு பதம் கிடையாது, கிடையாது சொல்லி எழுதலாம், அவனை தான் சிந்திச்சுக்கான். இப்போ அவனுக்கு அந்த அர்த்தம் வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அர்த்தம் தெரியறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா, அந்த அர்த்தம் ஏற்கனவே அவனுக்குள்ள இருக்கு, தனித்தனியா அர்த்தம் இருக்கு, அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒட்டு மொத்தமா அர்த்தத்தை அவனுக்கே மனசுல ஆக்கிண்டு அதை பதத்தை கொண்டு வரான். அதனால அவனுக்கு அர்த்தத்தை பத்தி தியானம் வர்றதுக்கு காரணம் சப்தம் இல்லை, அவனுக்கு அர்த்தத்தினால்தான் அர்த்தம் தெரியும். அதே மாதிரி இங்கேயும் அர்த்தத்தினால்தான் அர்த்தம் தெரியும். பதத்தினாலே தெரியக்கூடிய அர்த்தங்கிறது தனித்தனியாக தெரியுமே தவிர சேர்ந்து அர்த்தம் தெரியாதுன்னு அவன் சொல்றான். ஆனால் குரு பிரபாகர குரு மதத்துல அவர் ஒத்துக்கல, பதத்தினால தனித்தனியா அர்த்தம் தெரியுங்கிறது வாஸ்தவம், அப்புறம் சேர்ந்து வச்சு ஒரே அர்த்தம்ங்கிறதும் பதத்தினால்தான் தெரியும் அப்படிங்கிற. இப்படி ரெண்டு மதம் இருக்கு, ரெண்டு மதத்தையுமே தேசியம் எழுதியிருக்கார். அதனால இந்த ரெண்டு திருநாமம் இருக்கு. ஆனா இந்த திருநாமத்துல ஒரு வேடிக்கை ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. முதல்ல அன்விதாபிவாதன உத்சுகாங்கிற அன்விதாபிதா அவன் சொல்லச்ச தேசியம் உற்சாகத்தோட இருக்காராம். அபிஜிதான்வய ஜாதா, அபிஜிதான்வயத்தை பத்தி தெரிஞ்சுட்டு இருக்காரு. அப்ப உத்சுகான்னு சொன்னபடினால அது அவருக்கு திருவுள்ளம் ஏற்பாடு, அதுல உற்சாகமா இருக்கார், அதை சொல்லணும்னு ஆசைப்பட்டிருக்காரு, விரும்பி இருக்காரு, திருவுள்ளப்பட்டிருக்கார் தெரியும். அபிஜிதான்வயத்தை பத்தி பார்த்தா ஜாதா, அது அவருக்கு தெரியும் அப்படிங்கிறதானே தவிர அத ரொம்ப பெரிய விஷயமா எடுக்கலன்னு ஏற்படும். இப்படி சகசநாமத்துல சில சமயம் இப்படி ரொம்ப சூக்ஷமா சில அர்த்தங்கள்லாம் காமிச்சிருந்தான். நம்ம மதத்துல அமீதா விதானவாதமா அபிஜிதான்மயவாதமானா அது கொஞ்சம் குழம்பம், ஏன்னா ரெண்டும் இருக்க மாதிரி இருக்கு. பார்த்தா சிவாஷியத்துலாம் பார்த்தா ரெண்டுத்துக்கும் சந்தர்ப்பம் இருக்க மாதிரி இருக்கு. ஆனா தேசியனே நிர்தாரணம் பண்ணி அன்விதா விதானம் பதத்தினாலதான் அர்த்தம் தெரியுது, ஒட்டு மொத்தம் அர்த்தமும் அந்த பதத்தினால்தான் தெரியுதுங்கிறத ஸ்தாபிச்சிருக்க. ஆனா தேசியனுக்கு அதுல திருவுள்ளம் இருக்கு. அதனால இத மட்டும் தான் ஒரேடியா மறுத்தோடங்கிறது இல்லை, இதுக்காக அது தேவையில்லைங்கிற எண்ணம் இருக்கு. அது தேசியனே பிரகாசப்படுத்தியிருக்க, அதை வச்சுன்னு இன்னொரு திருநாமம் இருக்கு. அடுத்த திருநாமம் 979 விசிஷ்ட பத சக்தி விது. பதங்களுடைய அர்த்தம் விசிஷ்டம் அப்படிங்கறத ஸ்தாபிக்கலாம். இப்போ வாக்கியத்தினுடைய அர்த்தம் பார்த்தோம் இல்லையா, பதத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்க்கலாம். பசுன்னு ஒரு பதம் சொன்னா அர்த்தம், பசுனா என்ன அர்த்தம் அப்படின்னா, பசுனா பசுமாடு அர்த்தம் தெரியும் நமக்கு. ஒரு பசுமாடு அர்த்தமா இல்ல எல்லா பசுமாடும் அர்த்தமா அப்படின்னா, ஒரு பசுமாடு அர்த்தம் சொல்ல முடியாது. ஏன்னா இப்ப பசுன்னு பொதுவா சொல்லிட்டாலும் எல்லா பசுமாடும் தான் அர்த்தம். எங்காத்து பசுமாடு மாத்திரம் தான் பசு அப்படின்னு சொல்லுவோம், மத்தாத்து பசுமாடு பசுன்னு பேர் இல்லைன்னு சொல்ல முடியாது. லோகத்துல எத்தனை பசு இருக்கோ எல்லா பசுவுக்கும் சேர்த்து வச்சு இந்த பசுன்னு ஒரு படம் இருக்கு. அப்போ பசு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் ஒரு பசுமாடா பல பசுமாடா அப்படிங்கிறத ஒரு பசுமாடுன்னு சொல்ல முடியாது, பல பசுமாடுன்னு சொல்லணும். எத்தனை பசுமாடு அப்படின்னு கேட்டா எத்தனையோ கோடி கணக்குல இருக்கு பசுமாடு. அப்போ ஒரு பதத்துக்கு எத்தனை அர்த்தம்னா கோடி அர்த்தம் வரும். ஒரு பதத்துக்கு கோடி அர்த்தம் இருக்க முடியுமா? ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தம் தானே இருக்கணும் அப்படின்னு கேட்டா அதுக்கு அழகா ஒரு சமாதானம் சொல்லியிருக்கா. மொத்தம்தான் ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தம் இருக்கு ஜாதி. ஜாத்தியாக இப்ப பசுனா பசுமாடு அர்த்தம் இல்ல, பசுமாட்டு ஜாதி சொல்லும், பசுமாட்டு வகைன்னு ஒண்ணு சொல்லும், அதுதான் அர்த்தம். அந்த பசு வகைங்கிறது எங்க இருக்கோ அதெல்லாம் இந்த பதத்துக்கு அர்த்தம். எப்பவுமே ஒரு பதத்துக்கு ஒரு அர்த்தத்தை மட்டும் நாம எடுக்கிறது இல்லை, நாம மாத்திரம் இல்ல குழந்தைகள் கூட எடுக்கிறது இல்லை. ஒரு சின்ன குழந்தைய கூட அப்பதான் பேச வந்து குழந்தைக்கு, அந்த குழந்தைக்கு ஒரு பசுமாட்டை காமிச்சு இதோ பசு அப்படின்னு ஒரு பதத்தை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம் குழந்தைக்கு. பசு சொல்லு அப்படின்னா அது பசு அப்படின்னு சொல்றது, அது புரிஞ்சுக்கிறது இத பார்த்தா பசுன்னு சொல்லணும். மறுநாள் அதே மாதிரி வேற ஒரு பசுமாடு வந்து வச்சுக்கோங்க, இந்த பசுமாடு இல்ல வேற ஒரு பசுமாடு வருது வச்சுக்கோ, இது என்ன அப்படின்னு கேட்டா பசுன்னு சொல்லுவோம் குழந்தை. இதுதான் விஷயம் இருக்கு. நேற்று அந்த குழந்தைக்கு நம்ம எந்த பசு சொல்லி கொடுத்தோமோ அந்த பசு இப்ப வரல, இப்ப வேற ஒரு பசு வந்திருக்கு. ஆனா இதையும் பார்த்து பசுன்னு சொல்றது என்ன காரணம் அப்படின்னு கேட்டானா, பசு அப்படிங்கிற பதத்துக்கு அந்த ஒரு பசு மட்டும் அர்த்தம் இல்லை, பசு வகை அர்த்தம், பசு ஜாதி அர்த்தம், பசுத்துவம் அப்படின்னு சொல்லுவார் நமக்கு. இது வேண்டாம் மனுஷன்னு சொன்னா ஒரு மனுஷன் மாத்திரம் அர்த்தம் இல்லை, மனுஷ ஜாத்தியில இருக்கோ எல்லாரும் அர்த்தம். பொதுவா அர்த்தத்தை எடுக்கணுமே தவிர தனித்தனியா அர்த்தத்தை எடுக்கக்கூடாது. அப்போ அர்த்தங்களை எல்லாம் தனித்தனி நபரா எடுத்துக்கணுமா இல்ல பொதுவா எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டா, இதுல ஒத்து ஒத்த ஒண்ணு சொல்ல வீவாசத்துல பொதுவா இருக்கிற அர்த்தத்தை தான் எடுத்துக்கணும், தனித்தனியா எடுத்துக்கூடாதுன்னு சொல்ல அவங்க தேசிய நீங்க நிர்தாரணம் பண்ற விசிஷ்ட பத சக்தி விது அப்படிங்கிற அவர் என்ன சொல்றார், அந்த ஜாத்தியை மட்டும் தனியா எடுக்கக்கூடாது, அந்த ஒரு பசுன்னு அதை மட்டும் தனியா எடுக்கக்கூடாது, ரெண்டு சேர்த்து எடுத்துக்கோன்னு. பசு அப்படின்னா பசு வகையில் பட்டதுன்னு அர்த்தம், பசுத்த ஜாத்தியோடு கூடியது. பசு வகையில் பட்டது எத்தனை இருக்கோ எல்லாம், கோடி கணக்குல இருந்தா கோடி கணக்கு. கோடி அர்த்தம் வருவோம் ஒரு பதத்துக்குன்னு கேட்டா, கோடி அர்த்தம்னா கோடி அர்த்தத்துக்கும் சேர்த்து வச்சு சுருக்கமா சொல்றதுக்கு ஜாத்தின்னு உங்களுக்கு ஒரே பதத்துக்கு 100 அர்த்தம் ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா 100 சேர்த்து வச்சு ஒரு ஜாத்தியில கொண்டு வந்துட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆகாது, குழப்பம் வராது. அது மாதிரி இப்ப கோடி பசு அர்த்தம், ஆனா கோடி பசுன்னு சேர்த்து வச்சு பசு வகைங்கிறது ஒண்ணுதானே, ஆனா பசு வகையோடு கூடியது எல்லாம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிடும். ஆனா ஒரு பதத்துக்கு அர்த்தம்ங்கிறது ஜாத்தியா இல்ல தனிப்பட்ட வியக்தியா அப்படின்னு கேட்டா, தனிப்பட்ட வியக்தின்னு சொல்ல முடியல, தனிப்பட்ட ஜாத்தின்னு சொல்ல முடியல. ஆனா தேசியம் என்ன பண்ணிருக்காரு, ஜாத்தியோடு கூடிய வியக்தி அப்படின்னு அர்த்தம் இருக்கு. பசு அப்படின்னா பசு ஜாத்தியோடு கூடிய பசுக்கள் இருக்காங்க. மனுஷன் அப்படின்னா மனுஷ்ய வகையை சேர்ந்த சிலர், மனுஷ வகையில் சேர்ந்தவர்கள் மனுஷர்கள், பசு வகையில் சேர்ந்தவர்கள் பசு, பானை வகையைச் சேர்ந்ததெல்லாம் பானையின் பெயர், துணி வகையைச் சேர்ந்ததுக்கெல்லாம் துணியின் பெயர், இதுதான் அர்த்தம் தான். அந்தந்த வகையை எடுத்துக்கணும், அப்படிதான் நாம எல்லாம் புரிஞ்சுக்கிறோம். அந்தந்த வகையோடு சேர்ந்த அந்தந்த வஸ்துக்களுக்கு அந்தந்த பதம் அர்த்தம், அந்தந்த வஸ்துக்கள் அந்தந்த பதத்துக்கு அர்த்தம். அதனால விசிஷ்ட பத சக்தி இது அப்படிங்கிறதுனால எந்த பதத்துக்குமே தனியா ஒரு அர்த்தம் கிடையாது, அந்த வகையை சேர்ந்த எல்லாம் அர்த்தம் அப்படிங்கிறது தேசியம் ஸ்தாபனம் பண்ணியிருக்கார். அது வச்சுட்டு இந்த திருநாமம் இருக்கு. அடுத்த திருநாமம் விபக்தி ஆட்சியாத தாது உபசர்க தஜ்ஜித வேத்தி இருக்கு. இதுதான் முதல்ல சொன்னேன் சம்ஸ்கிருத பாஷையை வச்சு வந்தது இந்த திருநாமம். விபக்தி ஆட்சியாதம் தாது உபசர்க்கம் தஜ்ஜிதம் இவற்றின் அர்த்தத்தை அறிந்தவர்னு அர்த்தம். பதம்ங்கிறது பல விதமா இருக்கு, நாமபதம் கிரியாபதம் புதிய பல விதம் இருக்கு. நாமபதத்தை பெயர் சொல் அப்படின்னு நவுன், கிரியாபதத்தை வினை சொல் அப்படின்னு வர்பு. இது ரெண்டு நமக்கே தெரியும், நாமபதம் கிரியாபதம் இது ரெண்டு பதம் இருக்கு. இதை தவிர உபசர்க்கம் ஒண்ணு உண்டு சம்ஸ்கிருதத்துல, கிரியைக்கு முன்னாடி சேர்க்கறது உபசர்க்கம்னு பெயர். அப்புறம் விபக்தி ஆச்சாதம் ரெண்டு இருக்கு. உதாரணம் ராமன் அப்படின்னு கொஞ்சம் ராமன் ராமனை ராமனால் ராமனுக்கு ராமனோடு கூட ராமனிடத்தில் ராமனுடைய ராமனை காட்டிலும் ராமனில் இருந்து இத்தனை இருக்கு ப்ரிபோசிஷன்ஸ் அப்படின்வா. இது இங்கிலீஷ்ல சொல்லுக்கு தனியா ஒரு பதமா சொல்லிடுவா, ஃப்ரம் ராமா டு ராமா ஆஃப் ராமா ஃபார் ராமா அப்படியே தனித்தனியா சொல்லிடுவா. நான் சம்ஸ்கிருதத்துல ராமனோட சேர்ந்து அதெல்லாம் தனித்தனியா வராது. தமிழ்ல எப்படிதான் ராமனை அப்படின்னு ஒரு அடுத்து ராமனால் அப்படின்னு ஒரு ராமன் ஆள் அப்படிலாம் வராது இதுல. ராமனால் ராமனுக்கு ராமனுடைய ராமனிடத்தில் ராமனை காட்டிலும் ராமனிடம் இருந்து அப்படின்னா தமிழ் சேர்த்து சேர்த்து தான் வருது. சம்ஸ்கிருதத்தில் அப்படி சேர்த்து சேர்த்து வரும். அதுல ராமன்கிறது பொதுவா இருந்தா கூட அதுக்கப்புறம் ஒண்ணு ஒண்ணு ஒண்ணு சேருது. ராமனை அப்படின் போது ஐங்கிறது சேருது, கிருஷ்ணனை முகுந்தனை கோவிந்தனை அப்புறம் பழத்தை இதெல்லாம் வரும், மாடினை அந்த ஐ எல்லாத்தையும் வரும். ராமனால் போது அந்த ஆள் எல்லாத்தையும் வரும். இதுக்கு விபக்தின்னு தமிழ்ல வேற்றுமைன்னு சொல்றாங்க. விபக்திக்கு ஒரு ஒரு விபக்திக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. ராமனை அப்படின்னா அந்த ஐக்கு ஒரு அர்த்தம் உண்டு, ராமனால் அப்படின்னா அந்த ஆளுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. அதெல்லாம் நிதானம் பண்ணியிருக்காருன்னு ஒரு அர்த்தம். அது மாதிரி ஆச்சாதம், ஆச்சாதம்னா போகிறான் அப்படின்னு கொள்ளுவோம், படிக்கிறான் எடுத்துவோம், படிக்கிறான் படிக்க போகிறான் படிப்பாய் படிப்பேன் இது எதனா இருக்கு. படிங்கிறது ஒன்னா இருந்தா கூட அதுக்கு மேல வரக்கூடிய பிரச்சனைகள் வித்தியாசம் இருக்கு. வினைச்சொல்லுக்கு மேல வர பிரச்சனைக்கு ஆச்சாதம். வினை சொல்ல இது ஒண்ணு இதுக்கு காலம் எல்லாம் அர்த்தம். இப்போ படிப்பேன் அப்படின்னாலும் படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கு, படிக்கிறேன் அப்படிங்கிறதுக்கும் படிக்கிறான் அப்படிங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, தெரிஞ்ச விஷயம் தான். படிக்கிறேன் அப்படின்னா தலை சொல்றான், படிக்கிறான்னா வேற ஒருத்தனை சொல்றான், படிக்கிறாய் அப்படின்னா நீங்க இருக்கிறது சொல்றான், படிக்கிறீர்கள் படிக்க போகிறோம் எத்தனை இருக்கு காலம் இருக்கு. அது இரண்டு காலமா நீர் காலமா ஒருங்காலமாங்கிறது தெரிஞ்சிடும். வசனம் இருக்கு, அது ஒருத்தரா ரெண்டு பேரா மூணு பேராங்கிறது தெரிஞ்சிடும். படிக்கிறேன் படிக்கிறோம் எத்தனை இருக்கு. ஆக இதெல்லாம் ஆச்சாதம் என்ற பெயர். இதுக்கும் ஒன்னு ஒருத்தரும் தனித்தனி அர்த்தம் உண்டு. அது இல்லாம நிறுவனம் பண்ணியிருக்கார். அது மாதிரி தாத்து, தாத்துனா வினைச்சொல். சமஸ்கிருதம் கிட்டத்தட்ட 2000 தாத்து இருக்கு. அந்த பாணினி மகரிஷியே தாத்து பட்டிகை ஒன்று போட்டு கொடுத்துருக்கிறான். தாத்து பாட்டாக அப்படின்ற என்ன தாத்து என்ன அர்த்தம் அப்படிங்கிறதும் போட்டு கொடுத்துருக்காரு. அதுல இருந்து தாத்துவனுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கலாம். அடுத்து உபசர்க்கம்னு ஒண்ணு, தாத்துக்கு முன்னாடி சேர்க்கறத உபசர்க்கே ப்ரிஃபிக்ஸ் அப்படின்வார். கச்சதினா போறான்னு அர்த்தம், கச்சதி முன்னாடி ஆ என்னும் விஷயத்துக்கும் ஆ கச்சதி அப்படின்னா வரான்னு அர்த்தம், வருகிறான்னு. தாத்துக்கு முன்னாடி உபசர்க்கம் சேர்த்தோம்னா அர்த்தமா இல்லை, போகிறான்னு அர்த்தம் போய் வருகிறான்னு அர்த்தம் ஆயிடுது. கச்சதிக்கு முன்னாடி ஆ சேர்த்தானா ஆகச்சதினா வருகிறான்னு அர்த்தம். கச்சதிக்கு முன்னாடி நிர் அப்படின்னு சேர்த்து நிர்கச்சதி அப்படின்னா வெளியே போறான்னு அர்த்தம், கோயிங் அவுட்டுன்னு அர்த்தம். கச்சதிக்கு முன்னாடி அவ என்ன ஒன்று சேர்க்க அவகச்சதி அப்படின்னா புரிஞ்சுக்கிறான்னு அர்த்தம். இந்த மாதிரி எத்தனையோ அர்த்தங்கள்லாம் இருக்கு. உபசர்க்கம் சேர்ற அப்படின்னால அர்த்தம் மாறும். உபசர்க்கம் நமக்கும் உண்டு, இப்படி நம்மளே இப்படியே ஒன்று ரெண்டு உண்டு, இதான் ஒன்று சேர்த்து சொன்னால் அர்த்தம் மாறி போயிடும். ஆக உபசர்க்கம் இதனுடைய அர்த்தம். தத்கீதம் என்ன ஒண்ணு, தத்கீதம்னா இப்ப தாசரதிகின்றது, தாசரதினா யாரு, தசரத புத்திரா தாசரதி, தசரதன் அது போல புத்திரங்கிற அர்த்தத்துல ஒரு தத்கீதம் ஒண்ணு சேர்த்தா தாசரதின் ஆயிருக்கு. ஸ்ரீராமனுக்கு வாசுதேவஹான் இருக்கு. வாசுதேவன் யாருன்னா வசுதேவசிய புத்திரா வாசுதேவா, வசுதேவன் ஒரு பதம் இருக்கு, அதுல இந்த தத்கீதம் சேர்த்தா வாசுதேவஹான் ஆயிருக்கு. அப்போ வசுதேவனுடைய புத்திரன் அப்படின்னு அர்த்தம், வாசுதேவன் அப்படின்னா. அதனால ஒரு பெயர் சொல்லோட கூட ஏதாவது ஒன்று சேர்த்து இன்னொரு பெயர் சொல்லு தான் கேட்போம், அதுதான் தச்சிதா அப்படின்னு பேர். இதை பற்றி எல்லாம் கேட்கலாம் சொல்லியிருக்கேன். நையாயிகன் அப்படின்னா நியாயசாஸ்திரம் படித்தோம்னு அர்த்தம், வையாகரணன் அப்படின்னா வேத வேத சாஸ்திரம் படித்தோம்னு அர்த்தம், வைதிகன் அப்படின்னா வேதம் தெரிஞ்சின்றவன் அர்த்தம். வேத அப்படிங்கிறது மேலே தெரிஞ்சின்றவங்க அர்த்தத்தில் ஒன்று சேர்த்து வச்சா வைதிகன்னா, இதுக்கெல்லாம் தத்கீதம் அப்படின்றே. ஆக விபக்தி ஆச்சார தாது உபசர்க தத்கீத வேத்து விது இத்தனை பிரபேதம் இருக்கு இல்லையோ சம்ஸ்கிருதத்தில். அப்போ இந்த பிரபேதங்கள்லாம் எதை சொல்லும், இதுக்கு அர்த்தம் என்ன, இதையெல்லாம் தீர்மானமாக சொல்லியிருக்கார் சுவாமி தேசி. இது எல்லாமே பாஷை தெரிஞ்சா ரசமா இருக்கும். சம்ஸ்கிருத பாஷைன்னு வரும்போது இந்த மாதிரி விபக்திகள்லாம் தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் சில சமயம் பிரச்சனையா இருக்கு. முன்காலத்துல சப்தம் தான் சொல்லி கொடுப்பாங்க முதல்ல சம்ஸ்கிருதத்துல, ராம ராமோ ராமாக, ராமம் ராமோ ராமானு, ராமேண ராமாபியாம் ராமயிஹி, ராமாய ராமாபியாம் ராமேச்சா அப்படின்னு ராம அப்படிங்கறத வச்சு என்னென்ன சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருவோம். ராமன் ராமனே ராமனால் எல்லாம் வந்து வந்துல, அதுக்கெல்லாம் முதல்ல அர்த்தம் தெரியாம முதல்ல அப்படி மனப்பாடம் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் மெதுவா அதுல அர்த்தம் என்னங்கிறத தேசிகன் சாதிக்கிற மாதிரி வச்சு புரிஞ்சு முடியும். விபக்தி ஆக்கியாத தாது உபசர்க தத்தித வேத்திய வித்து, இதுல வேத்திய வித்துன்னு சொன்ன முடியினால இதெல்லாம் எல்லா சாஸ்திரத்திலுமே இது அர்த்தம் எல்லாம் சொல்லியிருக்கா. ஆனா இதுல என்ன அம்சம் தெரிஞ்சுக்கணும், என்ன முக்கியமானது, அதெல்லாம் கோடிட்டு காமிக்கிறார் தேசியம். விபக்தியில இந்த அம்சம் ரொம்ப முக்கியம், அத்தியத்துல இந்த அம்சம் ரொம்ப முக்கியம். அப்படியே ஒன்னு ஒண்ணு அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தை எல்லாம் அழகா எடுத்து நிரூபணம் பண்ண அப்படின்னால இந்த திருநாமம் வந்திருக்கு. அடுத்த திருநாமம் சமாசான்வய கிருத்து அப்படின்னு 381வது திருநாமம். சமாசான்வயக்கிருத்து சமாசத்தினுடைய அன்வயத்தை செய்தவர் அர்த்தம். அடுத்த விஷயம் சமாசம் என்பது சம்ஸ்கிருதத்தில் இருக்கு. சமாசம்னா ரெண்டு பதங்களை சேர்த்து வச்சு ஒரு பதமாக்கி சொல்றதுக்கு சமாசம்னு பேர். ரெண்டோ மூணோ நாலோ அஞ்சோ பதங்களை சேர்த்து வச்சு ஒரு பதம் ஆக்கிறது சொல்றதுக்கு சௌரியம். உதாரணம் ராமஸ்ய பத்னி, ராமஸ்ய ராமனுடைய பத்னி, ராமனுடைய பத்னி இருக்குன்னு சொல்லுவோம். ராமனுடைய ஒரு பதம் இருக்கு, பத்னின்னு ஒரு பதம் இருக்கு, எடுத்து சேர்த்து வச்சு ஒரு பதம் ஆக்கிட்டா ராம பத்னின்னு ஆயிடும். ராமபத்னி அப்படின்னு சீதாதேவிக்கு பேர். இப்போ ராமனுடைய அப்படின்னு ஒரு பதமும் பத்னின்னு ஒரு பதமும் தனித்தான் சொல்றது காட்டும். ராமபத்னின்னு ஒரே ராமனுடைய உடைய எல்லாம் சொல்லாம ராமபத்னி அப்படின்னு எழுதலாம். இதுதான் சமாசம் வேறு. இது சம்ஸ்கிருதம் ரொம்ப சகஜம். சமாசம் எத்தனை விதம் இருக்கு, எல்லாம் அதில் வேடிக்கையான சமாசங்கள்லாம் நிறைய இருக்கு. உதாரணம் பீதாம்பரா அப்படின்னா, பீதாம்பரன்னு கிருஷ்ணனுக்கு பேர், பீதம்னா மஞ்சள் அர்த்தம், அம்பரன்னா வஸ்திரம் அர்த்தம், பீதாம்பரன்னா மஞ்சள் வஸ்திரம் அப்படின்னு அர்த்தம் சொல்லுவோம். ஆனா இப்ப சமாசத்தினுடைய பலத்தினால என்ன ஆச்சுன்னு கேட்டா அஞ்சல் வஸ்திரம் யார் தரிச்சின்றதானோ, பட்டு பீதாம்பரம் யார் தரிச்சின்றானோ அந்த கிருஷ்ணனுக்கு பீதாம்பரம் பேர். அஞ்சல்னா வஸ்திரம்னு அர்த்தம் இல்லைங்க, அஞ்சல் வஸ்திரம் தரிச்சின்றிருக்கிற கிருஷ்ணன் அர்த்தம். சமாசத்துடைய பலத்தான இந்த அர்த்தம் கிடைக்கிறது. ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே மஞ்சள் மஞ்சள் சொன்னா மஞ்சள் தான் அர்த்தம் கிடைக்கும், வஸ்திரம் சொன்னா வஸ்திரம் தான் அர்த்தம் கிடைக்கும், சமாசம் பண்ணிடா இப்படி ஒரு அர்த்தம் கிடைக்கும். எல்லாம் சொன்ன மாதிரி முதல்ல சம்ஸ்கிருத்தில் ரொம்ப சுகஜம். இதெல்லாம் கிருஷ்ணனுக்கு பீதாம்பரான் பேர், பீதாம்பரம் பேர். அந்த காலத்துல பீதாம்பரன் நம்ம பேர் வச்சுப்பா, திருமாவளி திருநாமம் அப்படி மனுஷால பீதாம்பரம் சகசநாமம் அப்படிலாம் பேர் வச்சுப்பா. சகசநாமம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, சகசனம்னா ஆயிரம், நாமம்னா திருநாமம். ஆயிரம் திருநாமம் இருக்கக்கூடிய பகவான் கோவில் அவனுக்கு சகசநாமம் பேர். நீலகண்டாக, நீலம்னா கருப்புன்னு அர்த்தம், கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். கருப்பா கழுத்து யாருக்கு இருக்கு? பரமசிவனுக்கு. அவனுக்கு நீலகண்டாக பேர். இப்போ சமாசமான அர்த்தமே வேற ஒன்று வரும், கருப்பு கழுத்துன்னு அர்த்தம் இல்லை, சிவன் அர்த்தம் வரும். பீதம் அம்பரம்னா மஞ்சள் அம்பரம்னு அர்த்தம் இல்லை, மஞ்சள் வஸ்திரம் அர்த்தம் இல்லை, கிருஷ்ணன் அர்த்தம் வரும். இதெல்லாம் சமாசத்துல ஒரு வேடிக்கை, இந்த மாதிரி நிறைய வேடிக்கை எல்லாம் உண்டு சமாசத்துல. இப்ப ராமசிவத்தி ராமபத்னியும் இருக்கு, ராமனுடைய மனைவி ராமபத்னி. ராமபத்னி வருகிறார் அப்படின்னா சீதாதேவி வரான்னு அர்த்தமே தவிர ராமன் வரான்னு அர்த்தம் கிடைக்காது. ராமன் அங்க வாக்கு இருக்கு, இருந்தா கூட அவர் வரான்னு அர்த்தம் கிடைக்காது. அவருடைய பத்னி தான் வர, அவர் வரலன்னு அர்த்தம் கிடைக்கும். ஆனா சமாசத்துல அன்மையம் பண்ணி சமாசத்தினுடைய அர்த்தம் சொல்றது இல்ல, சாஸ்திரக்காராக இறங்கி கொஞ்சம் மல்லி கட்டிடலாம், மாத்தி மாத்தி இது அது அது இதுன்னு பழகி சொல்லி சமாசம் இருக்கிற விதங்கிறது எல்லாம் சொல்லி ஒவ்வொரு விதத்திலையும் எது பிரதானம் எது அப்பிரதானங்கிறது எல்லாம் சொல்லி ரொம்ப பெரிய விஷயம் இது. தேசிகனும் சமாச அன்வய கிருத்து, சமாசத்துல சம்பந்தம் எப்படி அப்படிங்கிறத அவர் நிரூபணம் பண்ணியிருக்காருங்க நாயபுரி சித்தியில. அதை சரி, இந்த திருநாமம் இருக்கு, இந்த சமாசங்கள்லாம் தமிழ் முதலான பாஷைகள்ல அவ்வளவு பிரசித்தம் இல்லை, இங்கேயும் ஒன்று இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளவு பிரசித்தம் கிடையாது. மக்கள் கூட்டம் அப்படிங்கிறோம், மக்கள் கூட்டம்னா மக்களுடைய கூட்டம் அர்த்தம். மக்களுடைய கூட்டம்னு தனித்தனா சொல்ல வேண்டியதை சேர்த்து வச்சு மக்கள் கூட்டம் அப்படின்னு ஒரு பதம் ஆக்கிதான் சொல்றது. இது கூட ஒரு பக்கம் ஒரு பதம் சொல்றது இல்லை தமிழ்ல, ஆனா அந்த சமாசத்தினுடைய சாயை தான் இதெல்லாம். மக்களுடைய கூட்டம் அப்படிங்கிறது மக்கள் கூட்டம் அப்படின்னு அர்த்தம். கூட்டத்தினுடைய அழகு அப்படின்னா கூட்ட அழகு அப்படின்னு வரும். இதுதான் இருக்கும், இதெல்லாம் சமாசம் தான் கிட்டத்தட்ட. இதுக்கு என்ன பூர்வ பதம், ரெண்டு பதம் சமாசம்னா ரெண்டோ மூணோ பதம் இருக்கும் இல்லையா? முன் பதத்துக்கு என்ன அர்த்தம், பின் பதத்துக்கு என்ன அர்த்தம், அதெல்லாம் நிரூபணம் பண்ண வேண்டியதா இருக்கு. அதெல்லாம் நிரூபணம் பண்ற இது ரொம்ப சம்ஸ்கிருத வேகத்துல இருக்கக்கூடிய சமாசம். அந்த சமாசத்துக்கு அர்த்தங்கள்லாம் எப்படி, அதுக்கு சுரம் எல்லாம் உண்டு, அர்த்தத்துக்கு ஏற்ற மாதிரி சுரம் உண்டு, சுரத்துக்கு ஏற்ற மாதிரி அர்த்தம் உண்டு. இதெல்லாம் மாற்றி சொன்னால் அர்த்தம் மாறி போயிடும். அதனால நான் சுரம் மாற்றக்கூடாதுன்னா இந்த சத்துரு வர்றது மாதிரி நான் எழுதக்கூடாது. இந்த சத்துரு வர்றதுக்கான ஹோமம் பண்ணார் சஷ்டாங்கிறவர், இந்திரனை கொள்றதுக்கு ஒரு சத்துரு ஒட்டம் வேணும், அந்த சத்துரு நல்லா வளரணும், அதுக்காக யாகம் பண்ணுறவர் பண்ணி ஹோமம் பண்ணிட்டார். இந்திர சத்ருவர் தசான சொல்லணும், மந்திரம் இருக்கு. இந்திரனுடைய சத்ருவே நீ வளருன்னு அர்த்தம். சுரத்தை மாத்திட்டாரு, சுரம் எழுதி மாறி போயிருக்கு. இந்திர சத்ருவர் தசான்னு மாத்திட்டார், தப்பா எடுத்து அர்த்தம் மாறி போச்சு. இந்திரனுடைய சத்ரு அப்படிங்கிறது அர்த்தம் கிடைக்க வேண்டிய போய் இந்திரன் உனக்கு சத்ருவான்னு அர்த்தம் வந்துருக்கு. அவன் இவன் தான் இவனுக்கு இந்திரன் சத்ரு ஆயிட்டான், இந்திரன் இவனை கொண்டுட்டான். சத்ருனா கொல்றவன் அர்த்தம், இந்திரனை இந்திரனுடைய சத்ருவே அப்படின்னா இந்திரனை கொல்றவனே அர்த்தம். இந்த சுரம் மாத்தி சொன்ன அப்படின்னால இந்திரன் உன்ன கொண்டுடுவான்னு அர்த்தமா, கடைசியில் இந்திரன் வந்து அந்த அவனை கொண்டுட்டான் அப்படிங்கறதுதான் விருத்ராசனுடைய கதையே. விருத்ராசனா இந்திரன் கொண்ட கதை இது. கஷ்டப்பட்டு யாரும் எல்லாம் பண்ணி இந்திரனை கொள்றதுக்கு ஒருத்தனை சிருஷ்டிக்க போய் சொரன் தப்பா சொன்ன அப்படின்னா இந்திர சத்ருவர் தேசம் சொல்ல வேண்டிய இந்திர சத்ருவர் தேசம் சொன்ன பிரச்சனை. அது சொல்ற இந்த சமாசங்கிறது இத்தனை முக்கியம் நமக்கு. சமாசத்தினால சுரம் வேறையா இருக்கு, சுரத்தினால அர்த்தம் வேறையா இருக்கு. லோகத்திலேயே சமாசத்தை பார்த்து பண்ணணும், இல்லாத அர்த்தம் வேறையாயிரும். அதனால சம்மாச அன்வய கிருத்தே அப்படின்னு திருநாமம். அடுத்த திருநாமம் முக்கிய பிரத்யார்த்த விசேஷந்தின். பிரத்யத்தினுடைய அர்த்தம் முக்கியமானது என்பதை சாதித்தவர். பிரகிருதி பிரத்யம் ரெண்டு இருக்கும் ஒரு பதத்துல, ராமனை அப்படின்னா ராமன் ஐ, ராமனார் அப்படின்னா ராமன் ஆள், ராமன்கிறது பிரகிருதி கூட வந்து ஒட்டிக்கிறதுக்கு பிரத்யம் பேர் ஐனோ ஆளினோ, ராமனுக்கு அப்படின்னா ராமன் கு கூட வந்து ஒட்டிக்கிறதுக்கு பிரத்யம் பேர். இதுல இந்த பிரத்யம் அப்படிங்கறதுதான் முக்கியம். முக்கியம் என்ன கேட்டா விசேஷம் சொல்லுவோம். ராமனுக்கு அப்படின்னா ராமன்கிறது அந்த குல சேரணும் அப்படி நிர்தாரணம் பண்ணிட்டா. பிரகிருதி பிரத்யம் ரெண்டு இருக்கும்போது அதுல பிரத்யார்த்தம் தான் கடைசியில் இருக்கும், பிரகிருத்தம் முதல்ல இருக்கும். உதாரணம் ராமனுக்கு குழு அப்படின்னு வச்சுக்கோங்க, ராமனுக்கு குழு அப்படிதான் நன்மை வரும், ராமனுக்கு குழு. அதனால ராமன்கிறது அந்த கூல சேரும், அந்த கூங்கிறது குழுங்கிறது சேரும், அப்படிதான் வரும். ஆக அந்த பிரத்யார்த்தங்கிறது விசேஷமா இருக்கும் அப்படிங்கறத சாதிச்சார். இந்த மாதிரி பிரத்யார்த்தத்துல பல விசேஷங்களை இவர் சொன்னாராம். அதுக்காக இந்த திருநாமம் சமாசான்மையை கருத்து முக்கிய பிரத்யார்த்த விசேஷத்துக்கு முக்கியமான பிரத்யத்தினுடைய அர்த்தங்களை தெரிஞ்சின்றவர் அப்படின்னு அர்த்தம். வேற விதமான அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு ஸ்ரீ எனசார் சுவாமி சாதித்தார். மகாஜானியா எழுதியிருக்கார் சமாசான்மைய கிரண் முக்கிய பிரத்யார்த்த விசேஷத்தை எழுதி சேர்த்துட்டார். அதான் கிருத்து பிரத்தியம் ஒன்று இருக்கு, அதுக்கும் அர்த்தத்தை சொன்னாங்கிறது அதுவும் வேறு. இப்போ கிருத்து பிரத்தியம்னா என்ன கேட்டானா, ஒரு வினை சொல்லா இருக்கிறத பெயர் சொல்ல மாத்திரத்துக்கு இந்த கிருத்து பிரத்தியம் வேணும். போகிறான் அப்படிங்கிறது வினை சொல், அதை பெயர் சொல்ல மாதிரினா போகிறவன் அப்படின்னு ஆயிடும். போகிறவன் ராமன்னா போகிறவன்கிறது நவுன் ஆயிடும், அப்ஜெக்டிவ் ஆகும். அப்படி மாத்தனா போகிறான் அப்படிங்கிறத இப்போ போகிறவன், போகின்ற ராமன் அப்படின்னு சொல்ல முடியும். சாப்பிடுகிறான் அப்படின்னா சாப்பிடுகின்ற ராமன் அப்படின்னு அர்த்தம் வரும். இப்போ சாப்பிடுகிறான்ங்கிறது வினை சொல்லா இருக்கு, ஆனா இப்படி மாத்திட்டோம்னா அது பெயர் சொல்லாயிடும். சாப்பிடுகிறவன் அப்படின்னா ஒரு பெயர் ஆயிடுச்சு, ஒரு ஆள் ஆயிடுச்சு இல்லையா. அதனால அப்படி வினை சொல்ல பெயர் சொல்ல மாத்துறதுக்கு நடுவில் கிருத்தத்தியம் அப்படின்னு ஒண்ணு சேர்த்துக்கலாம். இல்லை நிறைய இதெல்லாம் வரும், கிருத்தத்தியத்தினால பல சப்தங்கள்லாம் நம்ம வரும். உதாரணமா பாசகன் அப்படிங்கிறோம், பாசகன்னா பாசம் மண்டவன் அர்த்தம். இப்போ வினையிலேந்து இது வந்திருக்கு, பாசகன்னா பாசகம் பண்ற தெளிவு பண்றவன் பாசகன் அன்பே. இந்த மாதிரி அநேக பதங்கள் இருக்கு, எல்லா தாத்துக்கும் இந்த மாதிரி உண்டு. பௌதீதி புவனங்கிற சிவாசியத்தை முதல் ஆரம்பத்திலேயே அகில புவன ஜென்மஸ்தேவ வங்காஜிலேன்னு முதல் ஆரம்பம், அகில புவனங்கள் எல்லா புவனத்தையும் சிருஷ்டிச்சவன் அர்த்தம். புவனங்கிறதுக்கு வியாக்கியானம் பண்ணும்போது பவதீதி புவனம் அப்படிங்கிற புவனம்னா லோகம் அர்த்தம், எல்லா லோகங்களையும் சிருஷ்டிச்சான் அர்த்தம். பவதீதி புவனம் சொல்ல முடியல, பவதீங்கிற தாத்துலேன்னு வந்துருக்கு, எது இருக்கோ அது புவனம், எது எது இருந்துருக்கோ அது எல்லாத்தையும் புவனம். லோகம் மட்டும் இல்லை, என்னென்ன இருக்கோ லோகம் மாத்திரம் இல்லை, லோகத்திலையும் என்னென்ன இருக்கோ 14 லோகங்கள், அந்த லோகங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற வஸ்து வெளியில இருக்க வஸ்து என்னென்ன இருக்கோ எல்லாம் புவனம். பவதி எது இருக்கோ அது இருக்கும் பொருள், இருப்பது இருக்கிறது அப்படிங்கிறது வினை சொல், இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு அதை பேர் சொல்ல மாத்திட்டார். இந்த மாதிரி கிருப்பத்தியத்தோடைய அர்த்தத்தை தெரிஞ்சின்றவர் அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்ல வேண்டியிருக்கு. அதனால இந்த ரெண்டு திருநாமம் என்ன கேட்டா சமாசான இயக்கத்து முக்கிய பிரத்யார்த்த விசேஷ வித்து சொல்லணும், இல்லை சமாசாரங்கே கிரண் முக்கிய பிரத்யார்த்த விசேஷத்துக்கு அப்படின்னு சேர்த்து சொல்லலாம். அடுத்தது சாப்தபோதா காரவேத்தாம், சாப்தபோதம் அதன் ஆகாரத்தை தெரிந்து கொண்டவன் அர்த்தம். சாப்தபோதம் அப்படின்னா வாக்கியார்த்த ஜானமும் பேர், ஒரு வாக்கியத்தினுடைய மொத்தமான அர்த்தம். அதிலே சொன்னேன் இல்லையா பதங்களுக்கு தனித்தனியா அர்த்தம் இருக்கும், அது தெரிஞ்சுக்கிறது பெரிய விஷயம் இல்லை. ஒட்டுமொத்தமா சேர்த்து வாக்கியத்துக்குன்னு ஒரு அர்த்தம் இருக்கும், எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ராமன்னா ராமம், கிராமம்னா கிராமம் போகிறான் அப்படின்னா எப்படி நடக்கிறான், நடக்கிற செயல் தடுக்கினார். ஆனா ராமன் கிராமத்துக்கு போகிறான் சொல்லும்போது, இப்போ கிராமம்னு ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துக்கு போய் இவன் கடைசியில ரீச் ஆக போறான், அந்த இடத்த போய் அடையறதுக்காக இவன் இப்போ காலை எடுத்து வச்சு நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கிற வரைக்கும் இந்த ராமன் தான் நடந்துட்டு இருக்கான் அப்படிங்கிறதுக்கு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அந்த கிராமத்தையும் இந்த ராமனையும் இந்த போகிறான்ங்கிறது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒத்து மொத்தம் ஒரு அர்த்தம் தெரியும். கிராமத்தை குறித்துள்ள நடத்தல் என்னும் செயலை செய்பவன் ராமன் அப்படின்னு வரலாம். அதான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிராமம் தனித்தனியா அர்த்தம் இருந்தால் அது பிரயோஜனம் கிடையாது. கிராமன் அப்படின்னா கிராமம்னு தனித்தனியா இருந்தா என்ன, அது தனித்தனியா ஒண்ணும் இல்லை. அந்த கிராமத்தை குறித்துள்ள நடத்தல் என்னும் செயலை செய்பவன் ராமன் எல்லாத்தையும் சேர்த்துவார். இதுதான் சாப்பிடு போதம் அப்படின்னு. இது நமக்கு எல்லாருக்கும் அப்படின்னா ஒரு வாக்கியம் கேட்டா நமக்கு ஒரு அர்த்தம் மனசுல என்ன அர்த்தம் மனசுலாச்சுன்னு கேட்டா நமக்கு சத்தம் சொல்ல தெரியாது. அது சொல்றதுதான் இவ பிரயோசம் பண்ணலாம் சாஸ்திரத்துல. அவ சொல்றா இதுதான் அர்த்தம் உனக்கு தெரிஞ்சது அப்படியே அந்த அர்த்தத்தை எடுத்து சொல்றேன். அதுதான் சாப்பிடுவோம் சொன்னது. இதுலயும் வழக்கம் போல ஒருத்தவட்டம் ஒவ்வொரு மாதிரி சொல்றான். அப்படி சுருக்கமா சொல்லிடுறேன். ராமன் கிராமத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்லிடும். இதுல இருந்து என்ன அர்த்தம் தெரிஞ்சது, மூணு பதம் இருக்கிற ஒரு வாக்கியம், இதுல இருந்து என்ன அர்த்தம் தெரிஞ்சது அப்படின்னா, நியாயமத்தில என்ன சொல்றான், கிராமத்தை போய் அடைவதற்கான செயலை செய்பவன் ராமன் அப்படின்னு அர்த்தம் சொல்றான். வியாக்கரண விதத்துல என்ன அர்த்தம் சொல்றா அப்படின்னா, கிராமத்தை போய் அடைவதற்கான ராமன் செய்யக்கூடிய செயல் இது அப்படின்னு செயல் போய் நிறுத்துறாங்க. மீமாம் சவத்துல என்ன அர்த்தம் சொல்றா, ராமன் செய்யக்கூடிய கிராமத்தை அடைவதற்காக செயலின் கிருதி, செயலுக்கான ஒரு ஆயத்தம் இது அப்படிங்கிறாங்க. சுத்தம் ஒண்ணு அர்த்தம் சொல்றாரு. அர்த்தம் ஒண்ணுதான் கிடைச்சில, கடைசியில எங்க முடிக்கிறாங்கிறதா விசேஷம் இருக்கு. ராமன்ல போய் முடிக்கிறார் நியாயத்துல, கிராமத்தை குறித்துள்ள போதல் என்னும் செயலை செய்பவன் ராமன் அப்படின்னு முடிக்கிறார். அவர் வியாக்கரணத்தில் இந்த ராமன் தான் ஆரம்பிக்கிறாராம், ராமனுடைய செயல் அப்படின்னு செயல்ல போய் முடிக்கிறாராம். இதுவே இருக்கட்டும், இதெல்லாம் நிறுவனம் பண்றது தேசியல் சாப்பிட்டு போதும் ஆகார வேத்தான். அப்ப சாப்பிட்டு போதுன்னா எப்படின்னா, நீங்க என்ன சொல்றவங்க இப்படி சொல்றாங்களா, இவா சொல்றாங்க சொல்றாங்களா, அவன் சொல்றது சொல்றாங்களா, நியாயமதத்தில் சொல்றதா, நியாயத்தில் வியாக்கரணத்தில் சொல்றதா கேட்டா, தேசியம் சொல்ற இது என்ன பெரிய விஷயம், நான் நாலாவது ஒண்ணு சொல்றேங்க, இதுன்னு பெரிய விஷயம் இல்லை, சொல்லணும்னா அவருக்கு தான் சொல்ல தெரியும், நான் நாலாவது ஒண்ணு சொல்றேன், அவ சொல்றதுல இருக்கிற தோஷம் இதுவும் இது இருக்காது, அதான் நாலாவது நான் ஒண்ணு சொல்றேன் கேளுங்க அப்படின்னு நாலாவது ஒன்று ஆரம்பிச்சு சொல்றேன். ஆக சாப்பிட்டு போதத்தை சாப்பிட்டு போதும் எப்படி வருங்கிறத அழகா நிரூபணம் பண்ணுவார். தேசியம் சொன்ன விதம் என்னன்னு கேட்டானா, ராமன் கிராமத்துக்கு போகிறான் அப்படின்னா, ராமனானவன் கிராமத்தை குறித்துள்ள போதல் எனும் செயலை செய்பவன் அர்த்தம். போதல் எனும் செயலை செய்வான் செய்வான் போய் முடியும், முடிவுடன் அவர் அர்த்தம் செய்யலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். ஆக சாப்பிட போத ஆகாரவேத்தாம் அடுத்து தரலாமும் 384 லக்ஷணா பத விருத்தி விது, லக்ஷணா அப்படிங்கறதுக்கு தெரிகின்றவர் விசேஷமா நிரூபணம் பண்ணுவான். முதலே சொன்னவர் தெரிகின்றவன்னா இவருக்கு தெரியும் அர்த்தம் இல்லை, இவருக்கு தெரிஞ்ச அளவு யாருக்கும் தெரியாதுன்னு வரைக்கும் அர்த்தம். லக்ஷணானா என்னன்னு கேட்டா, ஒரு பதத்துக்கு நேர் அர்த்தம் சாட்சாத் அர்த்தம் சொல்ல முடியாத போது நாம கொஞ்சம் வளைச்சு ஒரு அர்த்தம் சொல்லுவோம், அதுக்கு லக்ஷணான்னு பேர். தமிழ்ல ஆகு பெயர் அப்படின்னு பேர் இருக்கு. இது ரொம்ப சகஜம், நம்ம பேச்சிலேயே உண்டு. ஒரு உதாரணம் சொல்லலாம், உன்னை பார்த்து ஊரே சிரிக்கிறது அப்படிங்கிறோம். ஊரே சிரிக்கிறது, ஊரேனா என்ன அர்த்தம்னா, ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சிரிக்கிறான். ஒரு ஊர் அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த ஊர்ல இருக்கிற நிலம் கட்டடங்கள் மிருகங்கள் எல்லாம் சேர்த்துதான் ஊரும் பேர். அப்ப ஊரே சிரிக்கிறதுன்னா நிலம் சிரிச்சதுனோ கட்டடம் சிரிச்சது அப்படின்னா மிருகங்கள் சிரிச்சதுனோ பறவைகள் சிரிச்சதுன்னா அர்த்தம் இல்லை. ஊர்னா ஊர்ல இருக்கிற ஜனங்கள் அர்த்தம். ஊரே சிரித்தது அப்படின்னா ஊர் எப்படி வா சிரிப்பான் அப்படிங்கிறத, ஊர் சிரிக்கல ஊர்ல இருக்கிற மக்கள் சிரிக்கிறான். இப்ப ஊர் அப்படிங்கிற பதத்துக்கு ஊர்னு அர்த்தம் இல்ல, ஊரில் இருக்கும் மக்கள்னு அர்த்தம். இதுதான் லட்சணம். சில பதத்துக்கு இப்படிதான் அதோட சம்பந்தப்பட்ட ஒரு அர்த்தம் எடுத்துக்கணும். அந்த லட்சணையினால இந்த அர்த்தம் எடுத்துக்கலாம். இது எல்லாருமே ஒத்துருக்கும். சம்ஸ்கிருத்தில என்ன உதாரணம் சொல்றாங்கன்னா, கங்காயாம் கோஷா புரியும்படி சொன்னா, ஒருத்தன் சொன்னார் என்னவா ரொம்ப கொடுத்து வச்சவன் காவேரியில உனக்கு வாசம் அப்படின்னா, காவேரியில வாசம்னா காவேரியில வாசிக்குவான், காவேரியில வாசம்னா காவேரி கரையில ஸ்ரீரங்கத்துல இருக்கான், உனக்கு என்னவா காவேரியிலேயே வாசம் அப்படின்னா காவேரி கரையில இருக்கான். காவேரிங்கிறதுக்கு காவேரி நட்சம் இல்ல, காவேரி கரையில்னு. ஏன் காவேரியில சொன்னான்னா, பக்கத்திலேயே காவேரி இருக்கு போயிட்டு வருவான், எங்கிற மாதிரி நீ கஷ்டப்படுறவன் கிடையாது, உனக்கு பக்கத்திலேயே காவேரி இருக்கு, நிச்சயம் போய் தீர்த்தாமலாம் பாவங்கள்லாம் போகும். கொடுத்து வச்சோங்கிற அர்த்தத்துல காவேரி கரையில வாசம் அப்படிங்கறத இன்னும் நெருக்கமா சொல்லணும் இருக்கிறதா, காவேரியிலேயே வாசம் அப்படிங்க, உனக்கு காவேரியிலே வாசம், காவேரிங்கிறதுக்கு காவேரி கரைன்னு அர்த்தம். கங்காயாம் கோஷா, கங்கையிலேயே ஊர் இருக்கு அப்படின்னா கங்கை கரையில ஊர் இருக்கும் அர்த்தம். ஏன் கங்கையிலே சொல்லணும், அவ்வளவு நெருக்கமா இருக்கு அப்படின்னா அவ்வளவு கொடுத்து வச்சோங்கிறத காமிக்குது. இதுக்கெல்லாம் லக்ஷணா அப்படின்ட்டு இந்த மாதிரி அநேக உதாரணம் உண்டு நமக்கு. ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லை, வேதத்திலேயே ஏற்கப்பட்ட லட்சணம் உண்டு. வேதத்துல இருக்கட்டும், நம்ம பேச்சு வழக்கில் நம்ம சகஜமா நிறைய லட்சணம் சொல்றோம். அதனால இந்த லட்சணாங்கிறது எதனால வந்தது, இதுக்கு காரணம் என்ன, இது எல்லாம் பற்றி ஆராய்ஞ்சு லட்சணா பத விருத்தி இருக்கு. லட்சணா அப்படிங்கிறது பதத்தினுடைய விருத்திங்கிறது ஸ்தாபிச்சார். பதத்துக்கு தான் இந்த அர்த்தம். ஒரு பதத்துக்கே சாட்சாத் அர்த்தம் ஒன்று இருக்கும். சாட்சாத் அர்த்தம் வராது போகும்போது அதோட சம்பந்தப்பட்ட வேற ஒரு அர்த்தத்தை நம்ம எடுக்க வேண்டியிருக்கும். அதுதான் லட்சணினால் எடுக்கிறது. சின்ன பேர் இதுல பல விதம் உண்டு. இந்த லட்சணம் இல்லை, அதுகள் லட்சணா, அதுகள் லட்சணா, அதுகள் லட்சணா, இன்னொரு சேர்த்து இன்னொன்னு சொல்லணும். காக்கா வராத பார்த்துக்கோ அப்படின்னா மாடியில் அப்பலாம் வளர்த்துருக்கா, மொட்டை மாடியில் காக்கா வராத பார்த்துக்கோ அப்படின்னா, அப்போ நாய் வந்தால் என்ன பண்ணலாம், அதையும் ஓட்ட வேண்டியதானே, காக்காந்தானே சொன்னால் கேட்க முடியாது. காக்கா வராத பார்த்துக்கோ நம்ம சொல்லிட்டு போகிறேன். காக்காங்கிற பதத்துக்கு காக்கா மட்டும் அர்த்தம் இல்லை. காக்காவும் காக்கா மாதிரி இந்த அப்பளாட்டை எது எது நாசம் பண்ண வருதோ எல்லாம் அப்படின்னு அர்த்தமும் இல்லையோ, இதுவும் ஒரு லட்சணம் தான். இவ்வாறு அந்த குறை பிடிச்சுன்னு எல்லாரும் போகிறா பாரு அப்படின்னா, பத்து பேர் போயிட்டு இருக்கா, பத்து பேரில் எட்டு பேர் குறை பிடிச்சிட்டு இருக்கா, ரெண்டு பேர் குறை பிடிக்கல, கொடைக்காரன்லாம் போறான் பாரு அப்படின்னா எல்லாரையும் கொடைக்காரன் எப்படி சொல்லலாம், எட்டு பேரா கூட வச்சுருக்கான்னு கேட்க முடியாது. இதெல்லாம் லட்சணால ஒரு பிரபேதம். இந்த மாதிரி பல லட்சணைகள்லாம் எடுத்து சொன்னவர் அர்த்தம். அடுத்ததுனாலும் விசேஷ முக்கிய விருத்த அபிரதித்த பதசக்தி இருக்குங்கிறதுலேருந்து நம்ம சித்தாந்தத்துக்கு தேவையான ஒரு விஷயம் தத்துவம் வசீவுகளான வாக்கியங்களுக்கு நான் அர்த்தம் சொல்ல போற. நமக்கு ரொம்ப ரொம்ப உயிர்நாடியான ஒரு விஷயம் அது, அர்த்தத்தை நமக்குலேருந்து வரக்கூடாது. நம்ம அடுத்த காலக்ஷேபத்தில் பார்க்கலாம். கவிதா சிவசிம்ஹாய பிஞ்சான குண சாரஜினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த உரவே நமஹா.